வேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், வேகமாய் வந்து போகிறேன் வெண்ணிலா உன்னை தேடினேன், யாரிடம் தூது சொல்வது என்று நான் உன்னை சேர்வது என் அன்பே. என் நண்பே